சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனிமே வெட்டிய கட்டிக்கலாமா, கம்பெடுத்தா சொல்லி அடிப்பே, ஜல்லி காளையை போல் துள்ளி குதிப்பே, ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பே, உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பே, சாந்து பட்டு ஒரு சந்தன பட்டு, எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வேட்டியை கட்டிக்கலாமா. ஒரு சேலைய கட்டு, இனி வெட்டிய கட்டிக்கலாமா. கம்பு சாத்திரம் தெரியும், அதில் உள்ள சுச்சமம் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். சாந்து புட்டு ஒரு சந்தன புட்டு, எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி வேட்டிய கட்டிக்கலாமா, கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன், ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பேன், ஐ ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன், உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பேன், ஐ ஐ ஐ. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா.